குச்சி ரக்கமா பொண்ணு வேணும், ஏ கூட சல்லி ரக்கமா பொண்ணு வேணும். சதிசனா தூங்கையில சமக்கோழி குவையில பண்ணி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், ஏ பொண்ணுக்கு பெண் பிடிக்கும், அரசன் மகனுக்கு வாழ் பிடிக்கும், அழுத குழந்தைக்கு பால் பிடிக்கும், புருஷன் ஜாமத்தில் கணக்கையிலே பொம்பளைக்கு கிளி பிடிக்கும். அல்லும் பகலுமே நனைந்தாலும் ஆத்து மீனு கா குளிரெடுக்கும், அள்ளி அள்ளி நான் எடுத்தாலும் ஆனந்த பூவுக்க பொன்மே நீ வலிக்கும். அப்பட்ட புள்ள பெத்து கூடு போதும் என்னை விட்டு விடு, அப்பட்ட புள்ள பெத்து கூடு போதும் என்னை விட்டு விடு, வெளிச்சம் எரிய விட்டு வெக்கத்தை அணைத்து விடு. குச்சி குச்சி ரக்கமா வரமாட்ட, நீ கொஞ்சம் பேச பொண்ணு ஒண்ணு தரமாட்ட. துடிக்குது